கர்த்தருடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் செய்த சகல நன்மைக்காகவும் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணி கொள்ளுகிறேன். ஆண்டானியல் வா. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் தான் இந்த கிறிஸ்தவத்தினுடைய மிக மிக அடிப்படையான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, உயிர்த்தெழ வேண்டிய அவசியமும் கிடையாது. அவர் பரிசுத்தமானவர், அவர் தேவனோடு இருந்தார், அவர் தேவனாய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சோ அவருக்கு எந்த அவசியமும் கிடையாது. இந்த மனுஷனாய் பிறந்த நாம் தான் பாவத்தில் நம்முடைய முதல் மனிதனாகிய ஆதாம் விழுந்தபடியினாலே மரணம் உலகத்தில் பிரவேசித்தது. பாவம் தான் பிரவேசித்தது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பாவத்தின் சம்பளம் தான் மரணம். ஆகவே மரணம் ஆதியிலேயே இந்த உலகத்தில் பிரவேசித்தது. இந்த உலகத்திலிருந்து மனிதனை காப்பாற்றவும், இந்த மனிதனை மரணத்திலிருந்து காப்பாற்றவும் தேவனாகிய கர்த்தர் அவர் நம்முடைய மரணத்தை ருசி பார்த்தார் என்று சொல்லுகிறது. ரோமர் 6 அதிகாரம் 23 வசனத்தை வாசியுங்கள். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். For the wages of the sin is death, but the free gift of God is eternal life through Christ Jesus our Lord. இந்த நித்திய ஜீவன் எங்க இருந்து வந்தது என்றால் இயேசு கிறிஸ்துவினால் உண்டானது என்று சொல்கிறது. The Bible says that the eternal life is coming from Jesus Christ. பாவத்திற்கு ஒரு சம்பளம் இருக்குது, அதுக்கு மரணம். There is a wage for the sin and that's death. அப்படி என்றால் அதற்கு எதிரானது தான் ஜீவன். So the opposite of it is life. அப்படி என்றால் பாவத்திற்கு எதிரான பரிசுத்தத்திற்கு கிடைக்கும் பல நித்திய ஜீவன். அந்த பரிசுத்தம் இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்ம அந்த பரிசுத்தத்திற்குள்ளாய் வழி நடத்துகிறார். அந்த பரிசுத்தத்திற்குள்ளாய் வழி நடத்தப்படும் பொழுது கிறிஸ்துவில் இருந்து நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது. யோவான் 11 அதிகாரம் 25-26 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பாருங்கள். Let's read John chapter 11 verse 25-26. இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்றார். 25-26 யோவான் 11 chapter 11 25-26 இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்றார். ஆமென். John 11, 25-26, Jesus told her, I am the resurrection and the life. Anyone who believes in me will live even after dying. Everyone who lives in me and believes in me will never ever die. Do you believe this? ரோமர் 6:23 என்ன வாசித்தோம்? இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று வாசித்தோம். In Romans chapter 6:23 we read that the eternal life is a gift of Jesus. இங்கே யோவான் 11 என்ன வாசிக்கிறோம் என்றால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். And here Jesus says I am the resurrection and the life. அப்ப ஜீவன், நித்திய ஜீவன் என்பது உயிர்த்தெழுதல் இல்லாதபடி நித்திய ஜீவன் கிடையாது. So that means the eternal life is not there without the resurrection. உயிர்த்தெழுதல் இருந்தால் தான் நித்திய ஜீவன். Only if there is a resurrection there is an eternal life. ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்குள் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். எப்படி அதை பெற்றுக் கொள்ளுகிறோம் என்றால், அவருடைய உயிர்த்தெழுதலை போல நாமும் உயிர்த்தெழுதலுக்குள்ள ஆனால் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள முடியும். So in Jesus we get the eternal life, but how do we get it? Only like Jesus resurrected, we also need the resurrection. ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினாலே என்ன பலங்கள் நமக்கு கிடைக்கிறது என்பதை வேதத்தில் பார்க்க வேண்டும். And we need to look into the Bible, what are the prophets of the resurrection of Jesus Christ? அந்த அதை பெற்றுக் கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவின் மேல் எப்படி நாம் விசுவாசம் வைக்க வேண்டும், அந்த உயிர்த்தெழுதலை பெற்றுக் கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் எப்படி விசுவாசம் வைக்க வேண்டும் என்பதையும் பார்க்க வேண்டும். We also need to look how we should have faith in Jesus to get that resurrection. ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கலாம். Let's read the situation. அடிக்கடி நான் இந்த சம்பவத்தை வாசித்திருக்கிறேன். We have read it many times. அடிக்கடி இதை குறித்ததான விளக்கத்தை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். And I have given a lot of times explanation. இந்த முறையும் அதை பார்ப்போம், இதுல என்ன உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை பாருங்க. And even today let's look at it and let's see what will it bring to us. ரோமர் 4 அதிகாரம் Romans chapter 4 17 இருந்து 25 வரைக்கும். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தாம் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு ஒன்றாக நமக்காருக்கும் தகப்பனானான். போதும் போதும், பாருங்க இந்த வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன். ரோமன்ஸ் சாப்டர் 4 verses from 17 till 25. I going to read number 17. 17 மட்டும் வாசிக்கிறேன் பாருங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பன் ஆனான். This is what the scriptures mean when God told him, I have made you the father of many nations. This happened because Abraham believed in the God who brings the dead back to life and who creates new things out of nothing. அந்த கடவுளை அப்படி விசுவாசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says he believed that God like it mentioned in this verse. ஏனென்றால் அவர் மரித்தோரை உயிர்ப்பித்து. He gave life to the dead. எப்ப ஆபிரகாம் இதை பார்த்தார்? When did Abraham see this? ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து வாக்குத்தத்தம் பண்ண போது, உன்னை பல ஜாதிகளுக்கு ஆக்குவேன், பெரிய தகப்பன் ஆக்குவேன், நீ பல ஜாதிகள் பெரிய பிள்ளை பெருகுவாய் என்று ஆண்டவர் சொன்ன போது, எந்த ஒரு மரித்தலையும் எந்த உயிர்த்தெழுதலையும் ஆபிரகாம் பார்க்கல. Abraham didn't see any death or any resurrection when Jesus called him and gave the promise word and said that he will be the father of many nations. அந்த அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று ஆபிரகாமுக்கு தெரியாது. Abraham didn't know how the God was who called him. அந்த நேரத்தில் அவருக்கு முன்பாக இவர் தான் தேவன் பா, இவர் இப்படிப்பட்டவர் என்று சொல்லி கொடுப்பதற்கு ஆபிரகாமுக்கு யாரும் கிடையாது. And there was also nobody else to teach him, this is God, you have to praise him and you have to follow him like this. எந்த ஒரு வேத எழுத்துக்களோ அங்கே கொடுக்கப்படவில்லை. There were no biblical scriptures given to Abraham in that time. ஆனால் ஆபிரகாம் தேவனை எப்படி விசுவாசித்தாராம்? But how did Abraham put the faith in? அநேக இடத்துல சொல்லியிருக்கு ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார் என்று தான் சொல்லியிருக்கு. ஆனா இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு என்று சொல்லுகிறது. But here apostle Paul says he believed in God who brings the dead back to life and who creates new things out of nothing. ஆபிரகாமோடு ஆண்டவர் எப்பொழுதாவது தான் பேசுவார். God spoke to Abraham very rarely. ஆனாலும் கூட அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்றதை ஆபிரகாம் அந்த உறவு பாருங்க, கொஞ்ச நாள் அல்ல சில வேளைகளில் ஆண்டவர் பேசுகிற அந்த பேச்சிலேயே ஆபிரகாமுக்கும் தேவனோடு இருந்த உறவு, தேவன் எப்படிப்பட்டவர் என்கின்ற விசுவாசத்தை தேவன் மேல் வைக்கும்படி ஆபிரகாமுக்கு உதவி செய்தது. And even though that relationship between God and Abraham was from little period, Abraham did know how he had to put the faith in God because he knew how who God was. பாருங்க அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். பாருங்க சிம்பிளா இருக்கும் உங்களுக்கு இந்த வசனம். ஆனா அதுக்கு பிறகு பாருங்க, அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனா இருக்க போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராவுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். இதான் அந்த விசுவாசம். Even when there was no reason for hope, Abraham kept hoping, believing that he would become the father of many nations, for God had said to him, that's how many descendants you will have. And Abraham's faith did not weaken, even though at about 100 years of age He figured his body was as good as dead and so was Sarah's womb also. இரண்டு பேருடைய சரீரமும் செத்து போனது என்பது அவளுக்கு தெரியும். He did know that the body of Abraham and Sarah both were dead. நம்முடைய வாழ்க்கையிலும் even in our lives அநேக காரியங்கள் செத்து போனதா தான் இருக்கும். Many things will look like they have died. அந்த செத்து போன சரீரத்துல தான் கர்த்தர் ஜீவனை கொடுப்பார், சந்ததியை எழும்ப பண்ணுவார், ஆசீர்வாதம் அந்த செத்து போன சரீரத்தை உயிர்ப்பித்து தான் கடவுள் செய்வார் என்பதை நாம் நம்புகிறது கிடையாது. But we don't believe that God will put in that dead body a new promise, will raise new nations and will put a resurrection in it. மரணத்தில் தான் ஆண்டவர் அங்க ஆபிரகாமுக்கு உயிர்த்தெழுதலை தந்தார். At the death Jesus gave there the resurrection for Abraham. இப்ப ஆபிரகாமுடைய விசுவாசம் நமக்கு புரிகிறதா? Do we understand now the faith of Abraham? ஆபிரகாம் ஏன் மரித்தோரை உயிர்ப்பித்து உயிருள்ளதாக வைக்கிற தேவன் என்று ஏன் விசுவாசித்தார் என்று புரிகிறதா? Do we understand now why Abraham said that he believed in the God who brings the dead back? ஏனென்றால் அவருடைய சரீரம் செத்து போனதா இருந்துச்சு. Because his body was also. அவருடைய பார்வையில மாத்திரமல்ல, not only in his eyes. உண்மையாகவே விஞ்ஞானப்படியும் சரி மற்றவருடைய பார்வையிலும் சரி ஆபிரகாமும் சாராளும் சரீரம் செத்து போனவர்கள். அவர்களில் இருந்து எந்த ஒரு ஜீவனும் உண்டாகவே உண்டாகாது. But also it's scientifically proven that the bodies of both Abraham and Sarah were both died. No life was able to come from it. ஆனால் அந்த செத்த சரீரத்தை கொண்டுதான் ஆண்டவர் தன்னுடைய வாக்கு தத்தத்தையும் தன்னுடைய ஆசீர்வாதத்தையும் கொண்டு போக விரும்பினார். But using those dead bodies God wanted to continue his promise words and to do his things. இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நாம் எவ்வளவு இடத்துல ஐயோ என்னால இதெல்லாம் முடியல, இதெல்லாம் செத்து போச்சு, இதெல்லாம் நடக்குமா என்று நாம் யோசிக்கிறோம். Even we think nowadays that a lot of times things has died and that we lose the faith in it. எங்கே மரணமோ அங்கே அடக்கம் உண்டாயிரும், அங்கே அழிவு உண்டாயிவிடும். Where there is death there will be an end. ஆனால் கிறிஸ்துவுக்குள் எங்கே மரணமோ but in Jesus when there is death அங்கே உயிர்த்தெழுதல் உண்டாகும். There can also be a resurrection. அங்கே ஒரு புதிய வாழ்க்கை உண்டாகும். There will be a new life. அங்கே ஒரு புதிய நம்பிக்கை உண்டாகும். There will be new hope. கிறிஸ்துவுக்குள் மாத்திரம். Only in Jesus Christ. ஏனென்றால் வேதத்தில் ஒரு பகுதி ஆச்சரியமாக இருக்கும், நான் அதை வாசிச்சிருக்கிறேன், நான் எடுத்து கொண்டு வரையில. இயேசு கிறிஸ்து மரித்த போது கல்லறைகள் திறந்தது என்று ஒரு வசனம் இருக்கு, யாராவது தெரிஞ்சா அவருக்கு என்ன கேடுங்க. இருக்கு மத்தேயு 27:52 வாசிங்க, 52-53. கல்லறைகளும் திறந்தது, நித்திரையடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறையை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். ஆமென். கல்லறைகள் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்தது. இது எப்ப நடந்துச்சு? இயேசு கிறிஸ்து மரித்த போது, சிலுவையில மரித்த போது இது நடந்துச்சு. The verse says the tombs opened, the bodies of many godly men and women who had died were raised from the dead. This happened when Jesus was crucified. ஆனால் அவர் உயிர்த்தெழுந்த பிறகு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள் என்று பைபிள்ல இருக்கு. The next verse says they left the cemetery after Jesus resurrection, went into the holy city of Jerusalem and appeared to many people. இது நடந்தது வெள்ளிக்கிழமை, உயிர்த்தெழுதல் நடந்தது வெள்ளிக்கிழமை. The resurrection happened on a Friday. ஆனால் அவர்கள் கல்லறைகளை விட்டு எப்ப வெளியில வந்தார்கள் என்றால், இயேசு எப்ப கல்லறையை விட்டு வெளியில வந்தாரோ அதுக்கு பிறகு அவர்கள் வந்தார்கள். But they left the cemetery after Jesus left it also. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகுதான் மற்ற எல்லா உயிர்த்தெழுதலும் வேலை செய்யும். Only after the resurrection of Jesus the all the other resurrections did occur. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இல்லாதபடி எழுப்பப்படுகிற எந்த உயிர்த்தெழுதலும் உயிர்த்தெழுதல் கிடையாது. Without the resurrection of Jesus any resurrection is not a real. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் even in your and my life இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால் தான் நாம் இன்றைக்கு இங்கே நிற்கிறோம். We are only standing here because of the resurrection of Jesus. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் நமக்கு ரட்சிப்பு இல்லை. We didn't got the salvation if Jesus didn't resurrect. நான் இதை சொல்லவில்லை. I am not telling this. வேதம் சொல்கிறது. The Bible says 1 Corinthians 15 அதிகாரம் 1 Corinthians verses from 17 17 இருந்து வாசிக்கலாம். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவர்கள் நிச்சயமடைந்தவர்களும் கட்டியிருப்பார்களே, இன்னைக்கு மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் கர்த்தரிக்கப்பட்டவர்களாயிருக்கும். ஆமென். போதும் பாருங்க, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்குமே. நாம் எவ்வளவுதான் விசுவாசம் உள்ளவர்களாயிருந்தாலும் அந்த விசுவாசத்திற்கு உயிர் கிடையாது. The Bible says, and if Christ has not been raised, then your faith is useless. ஆகவே உங்கள் விசுவாசம் எவ்வளவுதான் இருந்தாலும், நீங்க எவ்வளவு பெரிய விசுவாசிகளா இருந்தாலும், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் அந்த விசுவாசம் ஜீரோ தான். So even if you are a big believer, if there was no resurrection of Jesus, your faith is useless. அப்ப அந்த விசுவாசத்துக்கு உயிர் ஊட்டுவது எது? So the one that gives life to the faith. உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்துக்கு உயிர் கொடுப்பது யார்? The one who gives life to the faith inside you. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை. That's the power of the resurrection of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் வல்லமை இல்லை என்றால் உங்கள் விசுவாசம் இல்லை, நம்முடைய விசுவாசம் இல்லை, நம்முடைய இரட்சிப்பு இல்லை, நம்முடைய வாழ்க்கையே கிடையாது. Without the power of the resurrection of Jesus, we don't have faith, we don't have salvation, we don't have a life. ஒன்றுமே கிடையாது. Nothing. We don't have anything. பாருங்க, ரோமர் 6 அதிகாரம் Romans chapter 6 3-ல் வாசிக்கலாம். Let's read from verse 3. அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோலில் இருந்து எழுப்பப்பட்டது போல நாமும். இயேசு கிறிஸ்து எப்படி எழுப்பப்பட்டாரோ சேம் லைக், அதே போல நாமும். அதை சொல்லுங்க. Verse 3, or have you forgotten that when we were joined with Christ Jesus in baptism, we joined him in his death? For we died and were buried with Christ by baptism, and just as Christ was raised from the dead. இயேசுவை போல என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says like Jesus Christ. எப்படி தேவன் இயேசு கிறிஸ்துவை எழுப்பினாரோ, like how Jesus was resurrected, அதே போல எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. We were also raised from the dead by the glorious power of the Father, now we also may live in new lives. அப்ப நாம் கிறிஸ்துவுக்குள்ள மரித்த நாம், so the one who died in Christ, நாம் கிறிஸ்துவோடு எழும்பிட்டோமா? Did we resurrect with Jesus? அதை நாம் எப்படி செக் பண்ணலாம்? How can we validate it? அதை எப்படி நாம் உறுதிப்படுத்தலாம் என்ற இந்த வசனத்துல இருக்கு. We can prove it because of this verse. இந்த வசனம் சொல்லுகிறது, எப்படி தேவன் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினாரோ அதே போல உங்களையும் என்னையும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி என்று சொல்லுகிறது. The verse says how God resurrected Jesus, likewise we were also resurrected to live new life. அப்ப இந்த புதிய வாழ்க்கை, இயேசுவை போல வாழக்கூடிய மக்கள், அந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை என்றால் உயிர்த்தெழுந்த வாழ்க்கை. So the new life that was given for those people, which kind of life it is? It's a life of resurrection. உயிர் தெழுப்பப்பட்ட மக்கள் தான் புதிய ஜீவன் உள்ளவர்களாய் வாழ்க்கை நடத்துவார்கள் இந்த உலகத்தில். The ones that were resurrected are the ones who will live a new life. உயிர் தெழுப்பப்படாத மக்கள் அவருடைய பழைய வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். The ones who didn't get the resurrection will still live their old life. அவர்கள் இயேசுவை போல இருக்க முடியாது. They can't be like Jesus. இயேசுவை போல வாழ முடியாது. They can't live இயேசுவை போல பேச முடியாது. They can speak like Jesus. இயேசுவை போல பிதாவருடைய சித்தத்திற்கு மாத்திரம் தங்கள் வாழ்வை ஒப்பு கொடுக்க முடியாது. They cannot surrender like Jesus, only to surrender their life for God. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் உயிர்த்தெழுப்பப்பட்டிருக்கிறவர்கள், கிறிஸ்துவை போல உயிர்த்தெழுப்பப்பட்ட மக்கள் கிறிஸ்துவை போல வாழ்வார்கள். Only the ones who were resurrected like Jesus Christ, only they will live a life like us. இன்றைக்கு ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட மரித்த நாம் அங்கிருந்து எழுப்பப்படும் பொழுது அந்த புதிய ஜீவன் உள்ளவர்களாக எழுப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து போயிடக்கூடாது. When we died with getting our baptism, we lost our old life and we got a new life, and we should not forget it. இது உயிர்த்தெழுந்த வாழ்க்கை. We are now living a life of resurrection. இயேசு கிறிஸ்துவை போல வாழக்கூடிய அந்த புதிய ஜீவனுள்ள வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living a new life like Jesus. அத மறந்து போயிடவே கூடாது. We should never forget that. நமக்கு எப்பொழுதும் அந்த பழைய வாழ்க்கை நம்ம கூப்பிட்டுட்டே இருக்கும். Our old life will keep calling us from now and then. அது வா வாண்டு கூப்பிட்டுட்டே இருக்கும். It will keep calling us. நாம் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? But what we should say to it? நான் உயிர்த்தெழுப்பப்பட்டேன். I have been resurrected. நான் கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுப்பப்பட்டேன். I have been resurrected with. நான் கிறிஸ்துவை போல அந்த கிறிஸ்துவை எழுப்பின அந்த தேவன் என்னை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். The God who resurrected Jesus Christ also resurrected me. The same God resurrected me. அதே கடவுள் என்னை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். The same God resurrected me like it was. அதே வல்லமை எனக்குள்ள இருக்கு. I have the same power inside me as. என்னுடைய வாழ்க்கையில அநேக விஷயம் மரிச்சு போச்சுன்னு அநேகர் சொல்லலாம். Many can say that a lot of things has died in my life. இவர்கள் வாழ்க்கையில உயிரே இல்லை என்று அநேகர் சொல்லலாம். Many can say that there is no life in their world. உயிர் இல்லாத ஆபிரகாம் சாராள் அவருடைய வார்த்தையை விசுவாசித்த போது அந்த உயிரற்ற சரீரங்கள் மீண்டும் உயிர்ப்படைந்து மீண்டும் அங்கே இருந்து ஜீவன் உண்டாக கூடுமானால். Likewise that the dead bodies of Abraham and Sarah got again life because of the word of Jesus. அவர்களை கொண்டு இன்னைக்கு உலகம் முழுக்க எங்க பார்த்தாலும் யூதர்கள், அமெரிக்கால நீங்க எங்க பார்த்தாலும் யூதர்கள், எந்த பெரிய பெரிய விஞ்ஞானிகள் எடுத்தாலும் யூதர்கள், ஆபிரகாமுடைய சந்ததி. அப்படி அந்த மரித்து போன சரீரத்தை கொண்டு கர்த்தரால் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய முடியுமானால். If God can do such a big miracle that nations and nations in the world are all filled with Jewish people because of the blessing that Abraham and Isaac got. கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்மை உயிரோடு ஆண்டவர் எழுப்பி இருக்கிறார். Jesus has also resurrected you and me as well in Jesus Christ. அவர் நம் மரித்து பாவத்திற்கு மரித்து அவருடைய நீதியினாலே எழுப்பப்பட்டிருக்கிறார். நம்முடைய பாவத்துக்கு அவர் மரித்து he died for our sin. அவர் அவருடைய நீதியினாலே உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார். And he was resurrected because of his justice. அவருடைய நீதியினால் எழும்பினார் என்று வேதம் பார்க்கிறது. The Bible says that he resurrected because of his own justice. தேவன் அவரை எழுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says that God resurrected Jesus. பரிசுத்த ஆவியானவர் அவரை எழுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says that the Holy Spirit did resurrect. இயேசு கிறிஸ்துவே தன்னை தானே எழுப்பினார் என்றும் வேதம் சொல்லுகிறது. And the Bible also says that Jesus himself resurrected. ஏனென்றால் அவர் தேவன். Because he is God. அவர் பாவத்தை அவரால் பாவம் அவரை கட்டி வைக்க முடியல. The sin could not hold a grip on him. மரணம் அவரை கட்டி வைக்க முடியல. The death could not hold a grip. இன்னைக்கு நீங்களும் நானும் மறந்து கொள்ள கூடாத காரியம் என்னன்னா, thing that we also shouldn't forget is நாமும் அவரை போல உயிர்த்தெழுப்பப்பட்டிருக்கிறபடியினாலே, because we are also resurrected like him, எதுவும் என்ன கட்ட முடியாது. Nothing can keep me back. Nothing can hold a grip on me. ஒன்றுமே என்ன கட்ட முடியாது. எந்த பாவமும் என்ன கட்ட முடியாது. No sin can hold a grip on me. எந்த மனிதர்களும் என்ன கட்ட முடியாது. No men can keep me. என்னை விடுதலை ஆக்கினவர் என் தேவன். The one that delivered me is Jesus. இயேசுவை எழுப்பின அதே தேவன் என்னை எழுப்பி இருக்கிறார். The one who resurrected Jesus Christ, the same God also did. அதனால தான் ரோமர் 6ல தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்ய, எங்க எந்த வசனம் சொல்லிச்சு, உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் என்று சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்லுது, நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒளிந்து போகப்பட்டு பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில். அப்ப மரணம் வந்தா என்ன, என்னுடைய வாழ்க்கையில மரணம் என்றால் என்ன, பழைய மனுஷன் சிலுவையில இயேசுவோடு அறையப்பட்டான். புதிய மனுஷன் அவருடைய உயிர்த்தெழுதலில் உயிர்த்தெழுப்பப்பட்டார். அங்கு வேதம் சொல்லுகிறது, ஆகையால் கிறிஸ்துவுடனே நாம் மரித்தோமானால் அவருடனே கூட மரித்தோரிலிருந்து பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். வசனம் 8 and since we died with Christ, we know we will also live with him. இயேசுவோடு மரித்தால் இயேசுவோடு எழுந்திருக்கவும் முடியும். If we die with Jesus, we can also resurrect with him. இயேசுவை போல நாம் இந்த உலகத்தில் வாழவும் முடியும். We can also live like Jesus. நம்ம யாரும் கட்ட முடியாது. No one can bind us. Yeah. ஒன்றுமே செய்ய முடியாது என்று பார்க்கிறோம். Nobody can do anything against us. இவர் சொல்லுகிறார், பாருங்க, மரணம் இனி அவரை, அந்த மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்ளுவதில்லை. அவர் மரித்தும் பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது, தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறார். We are sure of this because Christ was raised from the dead and he will never die again. Death no longer has any power over him. When he died once to break the power of sin. But now that he lives for the glory of God. தேவனுக்காக அவர் பிழைத்திருக்கிறாராம் இயேசு கிறிஸ்து. He lives for the glory of God's sake. அப்ப நீங்களும் நானும் எப்படி பிழைத்திருக்கிறோம்? So how are you and me resurrected? அவருடைய நாம மகிமைக்காக. We got alive because for the glory of God. அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்களாக இருக்கிறபடியினால் இயேசு கிறிஸ்து எப்படி மரித்தெழுந்து உயிர்த்தெழும்பி கிறிஸ்து தேவனுக்காக வாழுகிறாரோ, தேவனுடைய மகிமைக்காக வாழுகிறாரோ, இன்றைக்கு நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் தேவனுக்காக இருக்க வேண்டும். Like how Jesus resurrected and is living for the glory of God, since we are also part of his resurrection, we should also live for the glory of God. இந்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. You should read this chapter also when you get home. Full chapter-ஐயும் வாசிங்க. Let's read the full chapter. இங்க மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும், it goes about the death and the resurrection. பாவத்திலிருந்து விடுதலை குறித்தும் இது பேசிக்கொண்டிருக்கும். And also about their deliverance from sin. அத ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி தான் பேசிக்கொண்டே இருப்பார். And you will always keep talking comparing both of them. பாவம் என்றால் மரணம் என்று பேசிக்கொண்டிருப்பார். You will always tell that the sin is equal to death. உயிர்த்தெழுதல் என்றால் salvation என்று பேசிக்கொண்டிருப்பார். And that the resurrection is equal to salvation. அதுதான் பாவத்திலிருந்து விடுதலை, அதுதான் உயிர்த்தெழுதல் என்று பேசுவார். That's the meaning of being delivered from sin and getting the resurrection. இன்றைக்கு உலகத்துல நீங்களும் நானும் உயிர்த்தெழுந்திருக்கிறோம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? So the meaning for you and me that we are resurrected. நாம் பாவத்துக்கு மரித்து கிறிஸ்து உடனே கூட உயிரோடு நீதிக்கு எழுப்பப்பட்டிருக்கிறோம். That we died for the sin and are resurrected with Jesus Christ. அவருடைய நீதியில் நாம் எழுப்பப்பட்டிருக்கிறோம். We have been resurrected because of his. அவருடைய நீதிக்குள்ளாய் நாம் வாழ வேண்டும் என்று அர்த்தம். So that means that we also need to live in his justice. இனியும் நம்மை தொடருகிற பாவத்தை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. So we should no longer fear for the sin that is following us. அது நம்ம பின்பற்றி வரட்டும். Let it follow us, let it come after us. அது நம்மை ஆண்டு கொள்ள முடியாது. But it shall not rule us. ஏனென்றால் நாம் விடுதலை செய்யப்பட்டவர்கள். Because we have been delivered. நாம் உயிர்த்தெழுப்பப்பட்ட ஜனங்கள். We are resurrected people. அந்த தேவனால் எழுப்பப்பட்ட ஜனங்கள். We have been resurrected by the only God. எப்படி அந்த தேவன் இயேசு கிறிஸ்துவை எழுப்பினாரோ, like how God resurrected Jesus. உங்களையும் என்னையும் எழுப்பியிருக்கிறார். He also resurrected. இதை நம்புறீங்களா? Do you believe? இத விசுவாசிக்கிறீங்களா? Do you have faith in this? நாம் இந்த விசுவாசத்துக்குள் நாம் வரவில்லை என்றால், if we don't come in this faith. இயேசு கிறிஸ்துவை தேவனென்று விசுவாசிக்கிறோம் என்று விசுவாசிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். There are people who say that God is the only God. இயேசு தான் தேவன் என்று நம்புவார்கள். They believe that Jesus is the God. ஆனால் அது மட்டும் போதாது. But that only is not enough. அந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்றதையும் விசுவாசிக்க வேண்டும். We also have to believe how that God is. அந்த வல்லமை எப்படிப்பட்டது என்று விசுவாசிக்க வேண்டும். We should also have faith in the power of. அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலையும் விசுவாசிக்க வேண்டும். We should also have faith in that. அவர் எனக்காய் என்னுடைய பாவத்துக்காய் மரித்தார் என்று விசுவாசிக்க வேண்டும். We should believe that he died for us. எனக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்க வேண்டும். We should believe that he resurrected to give us life. என்னோடும் உங்களோடும் கூட வாழும்படியாய் அவர் பரலோகம் போனார் என்று விசுவாசிக்க வேண்டும். And we should also believe that he went to heaven to live. அது என்ன, அவர் பரலோகம் போனார் ஆனால் என்னோடு உங்களோடு எப்படி வாழ முடியும்? What's that exactly that he went to? Heaven and how can he live? அவர் போனபடியினால் தான் நம்மோடு என்றென்று வாழும் அவருடைய தீர்க்கதரிசனை நமக்குள் அனுப்பினார். Because he sent us his comforter after he went to the heaven to be. அவரோடாக நம்மோடு வாசம் பண்ணுகிறார். And because of his comforter he is. அவரோடு தேவன் நம்மோடு எப்பொழுதும் இருக்கிறார். And with his comforter he is. அவர் இம்மானுவேல் தேவன் என்று வேதம் சொல்கிறது. He is the God of Immanuel. அவர் நம்மோடு இருக்கிற தேவன் என்று வேதம் சொல்கிறது. The Bible says he is the God who is. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், அவருடைய சரீரம் அழிந்தது என்று வேதம் சொல்லவில்லை. The Bible doesn't say that his body got away when you died. அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார், அந்த சரீரம் எழுப்பப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. The Bible says that the body got life back. அந்த சரீரத்திலே காயங்கள் இருந்தது என்று வேதம் சொல்கிறது. And the Bible says that that body had also wounds. அந்த சரீரம் தான் எழுப்பப்பட்டது. It's the same body that got resurrected. எனக்காய் அடிக்கப்பட்ட அந்த சரீரம் எழுப்பப்பட்டது. The body that was crucified for you and me. எனக்காய் கொல்லப்பட்ட அந்த சரீரம் எழுப்பப்பட்டது. The body that was killed for you and me. ஆகவே தேவ ஜனங்களே, நாம் எந்த விதத்திலும் இந்த உலகத்திற்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. So we should never ever fear for anything in this world. எந்த ஒரு மனுஷனுக்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. We should never fear any people in this world. தைரியமா சொல்லலாம். We can say very boldly. நான் இந்த உலகத்திலே உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறேன் என்றால். Because I am resurrected in this world. Because இந்த வாழ்க்கை உயிருள்ள வாழ்க்கை என்றால். If this life that I'm living is a truthful living life. கடைசி எக்காலம் ஒதுக்கும். till the last trumpet. அப்பொழுது மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள். When the last trumpet goes, the one that had died in Christ will get resurrected first. பின்னர் உயிரோடு இருக்கும் நாமும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படியாய் மறுரூபமாக்கப்படும். ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. And then the ones who are living will also be transformed to get there. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாம் மரித்தாலும் உயிரோடு இருந்தாலும் When Jesus comes, even if he died or are still living, நமக்கு புதிய ஜீவன் உண்டு. We will get a new life. நமக்கு புதிய சரீரம் கொடுக்கப்படும். We will get a new body. மகிமையுள்ள சரீரம் கொடுக்கப்படும். We will get a body of glory. அந்த சரீரம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்கும். And that body will enter the heaven of God. இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் சொல்கிறது. And this is the message behind the resurrection of Jesus. அவருடைய உயிர்த்தெழுதல் ஏதோ மரித்தார் ஆண்டவர் ஏதோ பாவம் பார்த்து எழுப்பிட்டார் அப்படி எல்லாம் கிடையாது. His resurrection is not something that only says that he got resurrected and got ஏனென்றால் அவர் தேவன், அதனால அவர் மரணம் வச்சு கொள்ள முடியாது, அதனால அவர் உயிரோடுப்பட்டார் என்பது அல்ல. It's not because he is God that he was able to kill the sin and overcome the sin. அவர் மரித்தார், அவரை அடக்கம் பண்ணிட்டார்கள், அவருக்கு அப்படி இருந்தும் தேவனுடைய வல்லமை தீர்க்க தரிசனங்களா இருக்கு, அதனால தான் அவர் எழுப்பப்பட்டார் என்பது மாத்திரம் அல்ல. It's not only that he died but got the life back because of the prophecies that were done. அவரை நம்புகிற, அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் ஜீவனை கொடுக்கும்படியாய் அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். He was resurrected to also give the ones who believed in him new life. பாருங்க, ரோமர் 4 அதிகாரம் வாசிச்சோம் இல்லையா, அதுல 25 வசனத்தை வாசிங்க. 24-25. Let's go back to Romans chapter 4. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுந்தவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எழுதப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டும் அவர் என்னத்துக்காக எழுப்பப்பட்டாராம், நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். He was handed over to die because of our sins and he was raised to life to make us right with God. நம்மை அவர் என்ன செய்கிறார், நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு, நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. Bible says to make us righteous he was raised to life. அப்ப உயிர்த்தெழுதல்ல ஒரு வேலை இருக்கு. So there is a purpose behind the resurrection. நாம் நீதிமானாக்கப்படுவதற்காக அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். So that you and me could become righteous he got the life back. அப்ப இயேசு கிறிஸ்துவின் அந்த உயிர்த்தெழுதலில் விசுவாசம் வைக்கிற நீங்களும் நானும் யாரு? So who are we, you and me, who are putting the faith in the resurrected Jesus? நீதிமான். We are righteous people. அந்த இயேசு கிறிஸ்துவினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். We have become righteous people. அவருடைய உயிர்த்தெழுதலினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். We became righteous people because of the resurrection of God. ஆகவே இந்த உயிர்த்தெழுதல் So this resurrection நம்முடைய வாழ்க்கையிலே in our lives நம்முடைய இரட்சிப்பிற்கு for our salvation மிக அவசியமானது. It's very important. இந்த உயிர்த்தெழுதலில் நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். We have to keep faith in this. இந்த வாழ்க்கை வாழும் பொழுது நான் உயிருள்ள மனிதன், என்னுடைய பழைய பாவ மனுஷன் போய்த்தான், நான் உயிருள்ள புதிய மனிதன் என்று விசுவாசிக்க வேண்டும். When we are living our life, we should know that our old man has died and we are living a resurrected life. இந்த வாழ்க்கையை எனக்கு தந்தவர் இயேசு கிறிஸ்துவை எப்படி உயிரோடு எழுப்பினாரோ அந்த தேவன் அதே வல்லமையினால இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறார். அப்ப நானும் நீங்களும் யாரும் பலவீனமான மனுஷனா கிடையாது. The one who gave the resurrection for Jesus is the same God who also gave the resurrection for you and me. So we are not weak people. நாம் பலவீனர் கிடையாது. நாம் அநேகர் நினைக்கிறோம் நாம் பலவீனமான மனுஷன் தானே, நான் சரீர பிரகாரமாய் பலவீனன் என்று நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. Many of us think that we are physically very weak, but that's not the case. நாம் யாரும் பலவீனர் கிடையாது. None of us is a weak people. கடவுள் நீங்க அப்படி நினைக்கிறத அவர் விரும்புகிறதும் கிடையாது. And God also doesn't like that we think about it like this. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் பலவானர் என்று வேதம் சொல்கிறது. All of you are in Christ. Strong people say that. அந்த வல்லமை யாரு, உங்களுடையதா? From who is that strength? அது தேவனுடைய வல்லமை. That's the strength given. தேவன் உங்களுக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார். God has given you. தேவன் உங்களுக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். God has given you power. தேவன் உங்களை பலப்படுத்தி இருக்கிறார். God has given you. தேவன் உங்களை அபிஷேகப்படுத்தி இருக்கிறார். God has anointed you. தேவன் தம்முடைய ஆவியையே உங்களுக்கு தந்திருக்கிறார். God has given his whole spirit. இன்றைக்கும் கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்மை பலவீனராய் பார்ப்பதில் என்ன காரியம் இருக்கு வச்சு பாருங்க. But still we think that we are weak, which is not at all a point. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வல்லமை உள்ளது. The resurrection of Jesus Christ is அது பாவத்தை முறித்த வல்லமை உள்ளது. It has power to break the sin. நீங்கள் எல்லாரும் விடுதலையாக்கப்பட்ட மனிதர் என்பதை மனசில் முதலாவது அதை கொண்டு வாங்க. You always have to remember that you all have been delivered by Jesus Christ. ஏனண்டா இந்த 4 அதிகாரத்திலே நாம் வாசித்த போது அது அவனுக்காக நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் நீதியானார், அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காக எழுதப்பட்டதான். ஆபிரகாம் எப்படி தேவனை விசுவாசிச்சார்? மரித்தவைகளை உயிரோடு எழுப்புகிறவர் என்று விசுவாசிச்சார். Because the Bible says it was not just for Abraham's benefit, it was for all the people, because Abraham believed that Jesus died for all the people and was resurrected. நாமும் நம்முடைய வாழ்க்கையில மரித்தது எல்லாம் உயிரோடு எழுப்பப்படும் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசின பிறகு தேவன் எந்த அற்புதத்தையும் ஆபிரகாமுக்கு செய்யல. ஆபிரகாம் கிரியை செய்ய வேண்டும், மரித்து போன சரீரம் உயிரோடு இருக்குண்டு அவன் விசுவாசிக்க தன்னுடைய மனதை மாற்ற வேண்டும் என்று கடவுள் காத்திருந்தான். அது அவர் மாற்றின போது அங்க சரீரம் உயிருள்ள சரீரமாய் மாற்றப்பட்டது. அதற்கு பிறகுதான் அங்கே ஈசாக்கு என்கின்ற ஒரு புதிய ஜீவன் உண்டாயிற்று. Only after that a new life was given, which was Isaac. ஆகவே இந்த இவர்கள் சரீரம் செத்ததாகவே இருந்துச்சு, இவர்கள் எந்த கிரியையுமே செய்யல, ஆனால் ஆண்டவர் சாராளுடைய கருவுல கொண்டு வந்து ஈசாக்க வச்சார் என்று பைபிள் சொல்லல. The Bible doesn't say that Sarah got pregnant and that Abraham and Sarah didn't take any action after God spoke to them. ஆகவே செத்து போன சரீரம், என்னுடைய சரீரம் இப்பொழுது ஜீவன் பெற்றது, உயிர் அடைந்தது என்று ஆபிரகாம் தன்னுடைய சிந்தனையை மாற்றினார். First Abraham changed his mind and believed that his dead body now was a body full of life. அதற்கு பிறகு ஆபிரகாம் கிரியை செய்தார். And after that he took the right action. அதனுடைய அந்த விசுவாசத்தினுடைய பலன் தான் ஈசாக்கு. And the result of that action and that faith was Isaac. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில மரித்து போனது ஜீவன் உள்ளதாக முதலாவது நீங்க விசுவாசிக்க வேண்டும். So also you first what you have to do is believe that the one that died in your life has got life again. அது உயிரானது என்று விசுவாசிச்சிட்டீங்கன்னா அந்த கிரியையை நீங்க செய்ய வேண்டும். Once you believe that it got life, you have to take the right action. நீங்க அதுக்கு அப்புறம் சோர்ந்து போகவே கூடாது. You shouldn't get disappointed. என்னுடைய சரீரம் பலவீனமானது என்று சொல்லவே கூடாது. You shouldn't say that your body is. என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லக்கூடாது. You shouldn't say that you can't do anything. ஏனென்றால் நம்முடைய தேவன் உயிர்த்தெழ செய்கிற தேவன் என்று பைபிள் சொல்கிறது. Because the Bible says that our God is a God of resurrection. யாராலும் முடியாது, செத்து போனது, வைத்தியர்கள் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொன்னதை உயிரோடு எழுப்ப பண்ணுகிறவர் நம்முடைய தேவன் என்று பைபிள் சொல்லுது. Our God is the one who can bring anything to life even if it was lost and put away by the doctors and the scientists. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யும். The resurrection of Jesus Christ will do an action and change in your and my life. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நாம் அறிய நம்முடைய வாழ்வில் அது கிரியை செய்யும். The more we get to know about the power of the resurrection of God, the more actions will happen in our life. அந்த வல்லமையை நீங்களும் நானும் விசுவாசிச்சா நடக்கும். If we believe in the power of that, it will happen in our life. நிச்சயமா விசுவாசிங்க, நிச்சயமா நடக்கும். If we believe in it will happen. இனி உங்களுடைய வாழ்விலிருந்து வாயிலிருந்து அந்த வார்த்தைக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. So never ever tell again that you have no that you are a weak person. ஒரு நாளு நான் மரித்து போயாச்சு, இது என்னுடைய வாழ்க்கையில இல்லை என்று சொல்லவே சொல்லாதீங்க. Never again tell that you are a weak person and that everything is died in your life. திடீரென்று ஒரு நாள் பார்த்தா அங்க அந்த சரீரம் அந்த கல்லறை வெறுமையா இருக்கும். Because suddenly like the Bible says that tomb will become empty. ஒண்ணுமே இருக்காது. There will be nothing inside it. அங்க பார்க்க போனவர்கள் மரியாள் மார்த்தாலாம் பார்க்க போனார்களே, என்னத்தை பார்க்க போனார்கள்? And the one that went to see there like Mary and Martha, what did they see? அவர்கள் இயேசுவின் சரீரத்தை பார்க்க போனார்கள். They expected to see the body of Jesus Christ. ஆனா அங்க இயேசு கிறிஸ்துவின் சரீரம் இல்ல. But the body was no more there. அங்க மரணம் இல்ல. There was no more death. அங்க என்ன செய்தி கொடுக்கப்பட்டுச்சு? Instead what was the message given? உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி கொடுக்கப்பட்டுச்சு. The message given was that he was. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். The same is also in our lives. மைண்டை மாத்துங்க. We first need கர்த்தர் சொல்றதை நம்புங்க. We should believe. உங்க வாழ்க்கையில எதுவும் மரணம் கிடையாது. Nothing in your life has death. எதுவும் முடிவு கிடையாது. Nothing in your life. எங்க மரணம் என்று முற்றுகை போடப்படுகிறதோ whenever there is told that it has ended in death. அங்கே resurrection இருக்கும், உயிர்த்தெழுதல் இருக்கும். There only will there be resurrection. அங்கே நிச்சயமான தேவனுடைய வல்லமை நடக்கும். The power of God will work. நம்புங்க. இன்றைக்கு you should believe. உங்க வாழ்க்கை மாற அவரிடத்தில் ஒப்புக்கொடுங்க. And you should நம்ம ஒப்பு கொடுங்கன்னு நம்ம நினைச்சிருவோம், இது சுவிசேஷம் தானே, தேவனை அறியாத மக்கள் கிடையாது, தேவனை அறிந்த மக்கள் நாம் தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்து விட வேண்டும். We can think that it's only for the people who are not believing God. நான் உட்பட நான் சொல்றேன், अनेक இடத்துல இதெல்லாம் எங்களால முடியாது என்று நான் நினைத்தது உண்டு. Even me myself think a lot of time that it's not possible in my life. எத்தனையோ ஆண்டுகள் வேதனைகளோடு தான் இங்கே இருந்தேன். For many years I have been through difficult times. தனிமையாக எத்தனையோ ஆண்டுகள் இருந்தேன். A lot of years I was lonely. ஆனால் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை அவர் மாற்றினார். But God changed my life. என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் மரணம். Everything in my life has died. எல்லா இடத்திலும் dead end. முடிவு. At a certain point everything had reached a dead end in my life. ஒரு இடத்திலுமே எந்த வாய்ப்புமே கிடையாது. For nothing there was still any hope that anything would. எனக்காக உதவி செய்வதற்கு யாரும் கிடையாது. And there was also no one to help me. உதவி மீன்ஸ் என்னுடைய வாழ்வை மாற்றுவதற்கான உதவி, அதாவது என்னுடைய தேவைகளை சந்திக்கும் உதவி செய்ய மக்களை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருந்தார். There were people to meet my financial needs and physical needs but to change my life nobody was there for me. இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார். Only Jesus was able to change my life. எனக்கு சுற்றி வந்த செய்தி எல்லாமே நெகட்டிவான செய்தி மட்டும்தான். All the news that reached me were all negative. எல்லாமே நெகட்டிவான செய்திகள். All of them were negative. அதுல அத கேட்டுட்டு நீங்க வீட்டை போனீங்கடா உங்களுக்கு நித்திர வராது. Once you hear all this bad news and you go home you won't get sleep. நானே தனிமையா தனி ஒரு வாலிபனா இருந்தேன். I was at that time a young என்னிடத்துல அநேக பெரிய மனிதர்கள் வந்து கேட்பார்கள், ஐயோ இந்த செய்தியை குறித்து நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள், இப்படி நடந்துருமா அப்படி நடந்துருமா என்று பயந்து வந்து கேட்பார். And a lot of time the elderly people used to ask me what will you do now because of this bad news, what are the next steps in your life. என்னை ஆறுதல் படுத்தவே யாருமே கிடையாது. Nobody was there to comfort me. ஆனால் நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் தான் சொன்னேன். But I was able to tell only one thing. என்னை கொண்டு வந்தது என்னுடைய ஆண்டவர். The one who brought me here was Jesus. என்னை அவர் தூக்கி கொண்டு வந்தார். He was carrying me until here. ஒரு இடத்துல ரஷ்யால இருந்து நான் வரும்போது என்ன தூக்கி கொண்டு ஆண்டவர் வந்தார், இல்லாட்டி நான் அந்த இடத்துல மரணம். At a certain point in Russia Jesus literally carried me and took me because otherwise I could have died. அந்த நிலையில இருந்து தூக்கி கொண்டு வந்து இந்த நிறுத்தின ஆண்டவர் the God who carried me away from that place and இந்த தேசத்தை எனக்கு தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe that God the same God will also give this country and this nation. ஆனா மனிதருடைய வார்த்தைகள் என்ன செய்யும் என்றால் இடிக்கும். But the words of people could hurt. அது வந்து சொல்லு, ஐயோ ஒருவேளை நாளைக்கு என்னையும் கொண்டு போயிடுவார்களோ. It could disappoint you and make lose your faith. நாளைக்கு நான் வெளியில போக முடியாதோ. It could make you think that the next day you can't more any go anymore go outside. ஆனாலும் கூட. But even then. என் தேவன் அந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றி என்னுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா டெட் பாயிண்ட்ஸையும் மாற்றி கர்த்தர் எனக்கு உயிர் கொடுத்தார். But even then God was able to change all those dead ends and to change my life completely. நான் நிச்சயமா உங்களுக்கு சொல்றேன். And I assure you today. இதை நீங்க தீர்க்க தரிசனமா எடுத்துக்கொள்ளுங்க அல்லது ஒரு ஆலோசனையா எடுத்துக்கொள்ளுங்க அல்லது எப்படி ஆகியும் எடுத்துக்கொள்ளுங்க. You can take it as an advice, as a prophecy or whatever kind you take it. என் தேவன் மரணத்திலிருந்து ஜீவனை கொடுக்கிறவர். My God will give you resurrection from death. ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தாரோ மரணத்திலிருந்து ஜீவனை கொடுக்கிறவர் என்று விசுவாசித்தாரோ அந்த விசுவாசத்தை நானும் விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவேன். Like how Abraham had faith in his dead body and will get life back, the same faith you and me should also have, and I wish that you also have it from today. அந்த விசுவாசம் நமக்குள்ள இல்லையென்றால் இன்றைக்கு வரட்டும். If that the faith is not that here in us, let it come from today. ஒருவேளை நமக்கு குறைவுகள் இருக்கலாம். Sometimes we can have incomplete. கவலைப்படாதீங்க. Don't worry about it. கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. Just surrender yourself to God. கர்த்தரை நம்புங்க. Believe in God. அவர் உயிர்த்தெழுப்பினார் இயேசுவை. He resurrected Jesus Christ. என்னையும் உயிர்த்தெழுப்புவார் என்று சொல்லுங்க. And believe that he could also resurrect you. என்னுடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் உயிர்த்தெழுப்புவார் என்று சொல்லுங்க. Tell that he will also change. என்னுடைய சூழ்நிலைகளை என் கர்த்தர் மாற்றுவார் என்று சொல்லுங்க. Tell that God is able to change your situation. கர்த்தர் மாற்றுவார். And God will change. விசுவாசிங்க. கர்த்தர் கூட நான் ஜெபம் பண்ணிக்கொள்கிறேன். தவம் பண்ணி நன்றி செலுத்துகிறேன்ப்பா. நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். எங்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரே தேவரீர் கர்த்தாவே, உடைய உயிர்த்தெழுதலும் உடைய உயிர்த்தெழுதலும் வல்லமையும் ஆண்டவரே துதிக்கிறோம். இதோ இந்த பிள்ளைகள் அறிந்து கொள்ளக்கூடிய கிருபை செய்யும். இன்னுமாய் இந்த வல்லமைக்குள்ளாய் இந்த பிள்ளைகள் வளர உதவி செய்யும் ஆண்டவரே. சத்துருவானவன் ஆண்டவரே இந்த உலகத்தில் அநேக ஏமாற்றுகளையும் ஆண்டவரே சூழ்நிலைகளையும் பிள்ளைகளுக்கு போட்டு இதனுடைய வாழ்க்கையில் இனி நடக்காது, நீ எழும்ப முடியாது, உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சாத்தான் ஏமாற்றுவதை பார்க்கிறீர்கள், ஏளனம் செய்கிறதை பார்க்கிறீர்கள், உங்கள் பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறதை பார்க்கிறீர்கள். ஆண்டவரே உங்கள் பிள்ளைகள் துக்கப்படாத படிக்க துன்பப்படாத படிக்க என் தேவன் உயிரோடு இருக்கிறார். ஆண்டவரே என் கண்கள் கடைசி நாளில் அவரை காணும் என்று யோபு சொன்னது போல, ஆமாண்டவரே துதிக்கிறோம் ஐயா, என் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் என்று என் பிள்ளைகள் ஆண்டவரே சூத்திரம் உற்சாகத்தோடு இருக்கவும். ஆண்டவரே உண்மையாய் ஆண்டவரே என் ஜீவன் என் தேவன் எல்லா மரணத்திலிருந்தும் எனக்கு ஜீவனை தருவார், இவைகளெல்லாம் மறித்து போனது, இது முடியாது, மாற்ற முடியாது என்று நாங்கள் நினைக்கிறோமோ அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தரை ஜீவனை கொடுக்க முடியும் என்று ஆண்டவரே துதிக்கிறோம். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே சோத்திரமையா கிருபை பெற்றுக் கொள்வார்களாக, கிருபையாயிரும் கிருபையாயிரும் ஆண்டவரே. உடைய வார்த்தை ஆண்டவரே தேவரின் நீர் மகிமைப்படுத்துகிறீர் ஆண்டவரே துதிக்கிறோம். இப்போ உடைய குமாரன் வார்த்தையாக உடைய குமார் உடைய வார்த்தை ஆண்டவரே துதிக்கிறோம். உடைய உயிர் தொழுதலின் வல்லமை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவர்களும் கிரிய செய்ய முடியாது ஒப்புக்கொள்கிறோம். வழி நடத்தும் காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென்.